தாயில்லாமல் இவ்வுலகில் நீ இருப்பாயா, உறங்காமலே எனக்காக நீ என் உடலை மெல்லணைத்தாய், எந்தன் குறும்புகள் எல்லாம் பொறுத்து நீ நட்பிள்ளை என பொய் கதைத்தாய். கேட்கும்